என் விழிகளை பாராயோ, கனவுகள் கசிந்திட அது கதைப்பது கேளாயோ. பாதி கண்களை மூடுகிறேன், மீதி கண்களில் தேடுகிறேன். உள்ளும் புறமும் முன்முகமே உந்திட கண்டேனெங்கும் பொங்குகின்ற காத்தால் அது சொல்லிவிட வேண்டும் என்ற ஆவல். அடைய தங்கு சப்பத்தென்று தேடால் ஒரு முட்டை விழுந்த ஒற்றை ரோஜா பாண்ட கட்ட விழுந்த காதல் சொல்ல ஏழும். என நம்பவில்லை நம்பவில்லை நானும் வாங்கவில்லை. பல வண்ண வண்ண கற்கள் வைத்த கைப்பை நம் பெயர்கள் அச்சடித்த கோப்பை. நீ தூங்க வென்று கதை கதை போர்வை தேடுகின்றேன். பிச்சங்கு தரப்பா மண்குட்டி படம் முத்துச்சரம் தரப்பா தென்குட்டி போல தூவல் தாங்கி தரப்பா என்னதான் பாங்க. Got me empty in my pockets. Stop it. You got me feeling like I'm broke. Oh no. Bass on killing girl. From a girlie by my girl. All of the above make you feel incredible. I see the time, I see the place. I wanna know. Are you ready for my funkalistic syllable? In a the time, in a the place, in a the show. Are you ready for my funkalistic syllable? Gonna get her, gonna get her. By my side. Gonna get her, gonna get her. In my life. Gonna get her, gonna get her. Wrong or right. Gonna get her, gonna get her. Girl, I'm gonna get her right. Right, right, right. I'm gonna get her. Everything. Right, right. I'm gonna get her. Everything. சிரிப்ப இருக்கும் உனக்கு வீட்டு செயற்கை அருவி தரலாம். இதயம் முழுது மீறும் அந்த நாள் செடிகள் வளர்க்க தரலாம். அழகு செய்யும் சாதனம் வாங்க தோன்றும் காரணம் உன்னை சேர்ந்த பின்புதான் அழியும் அவற்று நாடம். அவள் பக்கம் வந்தால் அதிகம் துடிக்கும் சட்டல் சென்றால் சத்தத்து போல் அடிக்கும். அடையதயத்தை அவள் கையில் தந்தால் என்ன செய்வாளோ. புனைந்து செல்ல எப்பொழுதும் நிற்பேன் என்று சொல்லும் படி காலணிகள் கொடுப்பேன். ஒரு தேவை என்றால் கால் மீதியை கிடப்பேன் வாங்கினால் என்ன. ஒருமுறை என் விழிகளை பாராயோ, கனவுகள் கசிந்திட அது கதைப்பது கேளாயோ. Mind that you wanna see me buy, what can I get for you, say? I give you Paris girl, whatever Paris girl. You be my Tulasi girl, you be so lovable. Tell me what you like, tell me what you like, girl. Tell me what you like, tell me what you like, girl. Cause I would bring the moon down for you, and I would make the green turn blue, and I would do whatever I do, and I would do it just for you. Let me rewind. To a new time, to a new time. When the bells chime, when the bells chime, and you were mine. உனந்த பெரிய படத்தால் அறையின் சுவரை மறந்து விடவா. நிலவின் ஒளியில் மின்னும் முகத்தை விரலை நீட்டி தொடவா. தாஜ்மஹால் வாங்கலாம், ஷாஜஹானை மாறலாம். ஏற்கவில்லை நான் அதை பின்பு வாழ்வதை. மலரும் ரொம்ப அழுப்பு, வரும்போது ரங்கல் போதெல்லாம் சலிப்பு. அடங்கத்துக்கு தங்க நகை எதுக்கு வாங்கவில்லை. ஒரு முறை ஒரு முறை என் விழிகளை பாராயோ, கனவுகள் கசிந்திட அது கதைப்பது கீழாயோ.